अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्करोभ्यो नमः श्रीमान् वेङ्कटनाथाय कविताकीयसि वेदान्ताचार्यो मे निरन्तरं लालति प्रचलकचरिदोषां राज्यभोगानुबन्धान् कवचितगुणजातां सम्यक् आचारयुक्तां श्रीजनबहुमान्यां श्रीदेवं वेङ्कटाद्रौ श्रियम् उभयनित्यं श्रीनिवासत्वमेव கண்ணன்னடியினயமத்திற்காற்றும் வெப்பு கடுவெளியில் வினயம் கடியும் வெப்பு என்ன வீடென்ன தகிழம் வெப்பு எழுந்த விழும் தீர்த்தங்கள் செறிந்த வெப்பு புண்ணியத்தின் போயன புகழும் வெப்பு பொன்னுலகில் போகமதாம் புணர்க்கும் வெப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு வேங்கிற வெப்ப விளங்கும் வேத வெப்பு சுவாமி தேசிகன் தயாசுகிற தயாதேவனுடைய கிருபை எம்பெருமாய் எப்படிதான் உந்து உந்துதல் பண்றது கூட நம்மளை காப்பாற்ற வைக்கிறார் அனுபவிச்சவர் சமயத்தில் அவதாரங்கள் தான் வரிசையாக அனுபவிச்சு வர்றார் மத்திய கூர்மை பிரதாக அவதாரம் வரையும் அனுபவிச்சோம் 84வது ஸ்லோகம் நிசம்ம அவதாரம் அத்தியுதமான அவதாரம் கிருஷ்ணாவதாரத்தோட போது பாகவத் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷம் ஆரம்பித்தார் நிசிம்மதாக சொல்லும்போது அத்தியுதம் அந்த மாதிரி சொல்ல வர்ணிக்க முடியாது அவ்வளவு அழகு கடகால அவதாரம் பக்தனுக்காக அவதாரம் அயோத்தியாக கர்ப்பவாசங்கள்லாம் பண்ணா அவர் நடிக்கல இதுல அவதாரம் கஷணகாலம் சம்பேவதாரா அதுவே அனுசந்திக்கிற முடியும் உயர்ந்த அவதாரத்தை நம்ம அனுபவிக்க போறோம் 84வது ஸ்லோகம் தடா பட்டல பீஷணே சர்வசாட்டோட்பட்டே குருதி முருகுடிகே விபத்ரேகதே தயே விஷகிரீஷ விஷகிரீஷிதுஹூதரிடிம்பதத்தஸ்தனா சரோத ரிஷிதாதிஷா சவுதிதா கிருதிஷ்யதே சிம்மடிய அட்டகாசமான ரூபங்க அவதாரம் காமாசி காஷ்டத்தில் இதே மாதிரி நடைபெறுகிறார் ரெண்டு பதங்கள் மாறும் அதுக்கு இருக்கும் சதாபசர பீஷணை விஷகிரீகிரு தயேன் தயை கூபுரார் விஷபாத்ரிநாதனுடைய வல்லபையான தயையே கூட்ட ஆரம்பிக்கிறார் விஷகிரீகிரு தயே எப்படி பெருமாள் அவதாரம் எடுக்கிறார் சிங்க நரங்கிறன் சிங்கமாக அடிக்கிறார் சதாபசர பீஷணி சர்வத அட்டகாசோன் பட்டி குரல் ஒரத்த குரல் அது ஒரு சிரிப்பு பயங்கரமான சிரிப்பு அட்டகாசம் சிரிப்பில் எட்டு விதமான சிரிப்பு சொல்றா மந்தகாசம் சாதாரண சிரிக்கிறது அட்டகாசம் ஆகாஹான் நெசுமன் சிரித்த போது லோகங்கள்லாம் நடிக்குது சர்வச அட்டகாசம் படி அவ்வளவு கோபம் தன் பக்தனை பிள்ளையாக இருந்தும் பக்தனை இப்படி பாடா படுத்தினானே சித்தாந்தத்தையே வெறுக்கிறானே கடவுளே இல்லை சொல்ற மாதிரி தான் தான் கடவுள் சொல்லியிருந்தான் பெருமாள் எல்லாம் கோபம் பக்திரேகதை அனுபவம் கோபமான முகத்தை வச்சு அவதாரம் சம்பத்தில் அந்த கோபத்தை அப்படியே தெரிக்கிறது புருவ நெறிக்கிறது அப்படி சரோஜ அதே சமயத்தில் கண்ணு பிரகலாதங்கிட்ட தாமரை கண்ணாக பருகிறது அவர் மெதுவாக கண்ணு இவனை பார்க்கும் போது ஒரே சமயத்தில் பாருங்க இது அகடிநாயகனாக சாமர்த்தியம் இது யாருக்கு வரும் யாருக்கு வராது மகா பொல்லாதவன் இரண்யாட்சம் இரண்யகிசவும் இரண்யாட்சம் ரெண்டு பேர் பிரதாகதாரத்தில் ஹிரண்யாட்சனை பற்றி பார்த்தோம் ஹிரண்யாட்ச வரும் அங்கே இங்கே ஹிரண்ய கசிப விதம் ரொம்ப ஜாக்கிரதா வர வாங்கிட்டான் தேவனாக மரணம் கூடாது தேவர்களாக கூடாது மனுஷியாக கூடாது சிறிய மிருகங்களாக கூடாது பூமியில் மரணம் நேரக்கூடாது ஆகாசம் நேரக்கூடாது பகலில் கூடாது இரவில் கூடாது உயிர் வசப்படுற கூடாது உயிரிழா வசப்பட மரணம் ஜாக்கிரதையாக வர வேண்டாம் ரொம்ப கடிகாத்திரமா எண்ணம் பெருமாள் அதிசமர்த்தர் அதனால தேவதையா இல்லாதே மனுஷா இல்லாதையும் நரம் கிடந்த சிங்கமா வந்தார் மிருகமாக கூடாதுனாலையும் மனுஷனா மனுஷனும் இல்லை மிருகம் வந்து வந்து சேர்ந்து கிடந்தார் ஈரம் கூடாது ஒன்றது கூடாதுமா நகத்தால கீழ்ந்து கீழ்ச்சி நடவாங்க ஏன்னா பெருமாள் கொடுத்த வரமும் பொய்யா கூடாது இல்லைன்னா பெருமாள் சங்கப்பத்தால அழிக்க கூடாதுமா அந்த வரம் பிரகாரம் போறார் நகம் இருக்கு அது வளர வளர வளர்ந்ததுன்னா மேல அது ஈரம் கிடையாது வளராக இருக்கும் போது நகத்தோட இருக்கும் போது ஈரமும் உண்டு அதனால நகத்தை எடுத்திருந்தார் பூமி மூலம் ஆகாசம் கூட வாயில் பணியில வச்சிருந்தார் பூமியில இல்லாதையும் ஆகாசம் இல்லாதையும் வாயில் பணியில வச்சிருந்தார் பகல்ல கூடாது ராத்திர கூடாது ஜாக்கிரதை கேட்டான், சந்தியா வேண்ட வச்சிருந்தார். இப்படி ஒரு அவதாரம் எடுத்தான். எப்படி தான் தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு லோகத்துல என்பது பொருளாதாரம். திருவாமியில் அழகா இந்த அவதாரத்தை பத்தி நம்ம அனுபவிக்கிறார். எங்க மூலம் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இறையன்றோன் புடைப்ப அங்கு அப்போதே அவன் வியத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயம் சீர்மைத்தே. எங்க மூலம் கண்ணன்னா எவ்வளவு சொன்னாலும் பகவான் தான், பகவான் தவிர யாரும் சர்வேஸ்வரன் கிடையாது. தத்துவத்தை சொன்னான் சித்தாந்தத்தை அது பொறுக்கல. லோகமே எனக்கு கண்டு பயப்படுது, நான் தான் சர்வேஸ்வரன் ஸ்தாபிச்சுட்டு வரேன். இவங்க மகனாயிருந்து ஒரு பண்ணையை சொல்லி எங்க மூலம் கண்ணன் தான். கண்ணன்னா விசுமாதா கண்ணன் கிருஷ்ணன், வராகாதாவ கிருஷ்ணன் பேர் இருக்கு. வராக உத்துதாதி வராகேன கிருஷ்ணேனே கிருஷ்ணன் கண்ணன் அது. கிருஷ்ணன் என்ன கிருஷி பூவாதக சப்தா கிருஷ் அப்படின்னா பூமிக்கு பேர். நகா தன் நெருவதி வாதகா, நகான்றது சுகந்தரவு, சுகத்துக்கு தரத்தால வராக அவதாரத்தை எந்த அவதாரத்திலையும் அவனுக்கு கிருஷ்ணன் பேர். யசோதா கிருஷ்ணன் தவிர கிருஷ்ணன் இப்படி பகவான் கருப்பான்னு அர்த்தம். கருப்பா இருந்தா கிருஷ்ணன், விழுப்பா இருந்தா பலராமன், கர்கர் பேர் வச்சார். ராமகிருஷ்ணன் பலராமகிருஷ்ணன் இருக்கு. கண்ணனும் இந்த இடத்துல ரிசம்பம் கண்ணன் என்ன அர்த்தம், பூமிக்கு சுகத்தரவன், பூமியில் உள்ளாருக்கு சுகத்தருவன். எங்க முதன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து தன் பிள்ளையே இப்படி பண்றானே அவசித்தாந்தம் பண்றானே, அவன் மனதான் சித்தாந்தம். எங்கு முதன் கண்ணன் தான் வாச வேதங்கள் சொல்றது, உலக சொல்றது, சரஸ்வாமி அதான் ஆரம்பிக்கிறது. விஸ்வம் விஷ்ணு சர்வ ஜெகத்தா இருக்கான் பகவான், எங்கும் அவன் தான் கண்ணன், அவன் தான் விஷ்ணு, எங்கும் பரவி இருப்பேன்னு ஆரம்பிக்கிறது சித்தாந்தம். கோபம் வருது. நீ எப்படின்னா எங்க வேணாலும் இருக்கிற போது கோபம், அவனுக்கு பயந்து எல்லாரும் இருக்காள. அப்ப எதிர தூணை காமிக்கிறான், இங்க இல்லையா இந்த தூணை, இங்க இல்லையா இது நான் பார்த்து பார்த்து கட்டின கட்டடம், இப்ப எங்கிட்ட இருக்கிற தூண் இது, இதுல காமி பார்க்கலாமா, இங்க இல்லையால் என்று இறைணையன் தூண் புடைப்பனர். அவ்வளவு கோபம், உதைக்கிறான், நெல்லையால் அடிக்கிறான், காலால் உதைக்கிறான். அங்கு உடனே பெருமான் பிரக்காவுடைய வாக்கியத்தை காப்பாற்ற முடியும். எங்கு மனம்னா அவன் வாக்கு பிரக்காவுடைய வாக்கு பொய்யாக கூடாது. அங்கு எங்குன்னா நான் நீ காமிக்கிறதே காமிக்கிறேன். அங்கு அப்போதே காமிச்ச கணத்திலேயே அவன் வியத் தோன்றிய அழுந்து விட்டான். திரும்பி வசு அப்ப எப்படியாக அவன் சிங்கப்பிரான், சிம்மரூபியான நரங்கலந்த சிங்கமான பிரான் உபகாரகன், அவனுடைய பெருமை இருக்கே நம்ம சொல்லிட்டார். எப்படிதான் அவன் வளர்த்து மீறி இப்படிதான் அவன் ஹனனம் பண்ணியே, உன் பெருமை என்ன சொல்றது, ஆராய் சீர்மை தினர். நீ கோபமானவனான்னு நினைக்கிறதா, அதே சமயத்தில் அன்பு பெருகின பெருக்கினிய பிரசாதகத்த, உன்னுடைய சீர்மை உனக்கு கல்யாண குணத்தை என்னன்னு சொல்றது, நீ உக்ரமா இல்ல பத்திரமா, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜலந்தம் சிவதோபகம் பீஷணம் பத்திரம் சொல்ல முடியும், ஜலந்தம் பீஷணம் பத்திரம் எல்லாம் அவனுடைய திருநாம மந்திரத்தில் வருது. மங்களமானவன் என்னன்னு சொல்றது, இது ஒரு ஆராயணம் இருக்கு, ஒரு கோர்ஸ் வச்சு ஆராயணம். சிங்கப்பிரானை பத்தி நம்ம என்னால் சொல்ல முடியலன்னு ஆராயம் சீர்மைத்தே அப்படியே பாகவதத்தில் இதே பதத்தை அந்த இரண்டு கட்சியை சொல்றான். அவதாரான உடனே அப்பா என்ன இது பெரிசா இருக்கிறார், அப்படி அகோரூபம் அகோ சத்துவம் இப்படி இருக்கிறத, இது என்ன என்ன ரூபம்னே தெரியலையே, நம்மளுடைய நமானுஷம் மிருகமாவும் இல்லை மனுஷனாவும் இல்லை, இது மீமாம்சமான பாகவத சுகர் சொல்றார். மீமாம்சமான சேனர் யார் ஆராயிரான், ரெண்டு கட்சியும் ஆராயிரான், இது என்ன ரூபம் இது ஆராயிரான். மீமாம்சாம சாஸ்திரம் கொண்டு தீய சரியில்லாம பண்றாரு. அது மாதிரி அங்க நம்மளால் ஆராய்ஞ்சார் பாகவதத்துல ரெண்டு கட்சியும் ஆராயிரான். சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்று சொல்லி ஈடுதல் அழகா சொல்லுவார். எனக்குமே வந்து எதிர்த்து கொண்டு புறப்பட்ட போதை பெருமாளே எங்க காரங்கள எதிர்த்துட்டு வரான கோபத்துல அட்டகலாசமும் அப்ப பெருமாளுடைய சிரிப்பு இருக்கு லோகம் போது அதிர்ந்தது பாகவதத்துல. அட்டகலாசமும் நரமடி கொண்ட உதடும் நரணான கடிக்கிறார் கோபம். நெற்றி எது கண்ணும் கண்ணுல நெற்றி தபனேன் அக்னி நயனகா முக்கணம் நுசும்மன் சொந்த உக்கணம் பேரு அவங்க மூணு கண்ணும் பொருளாதார கண் தான், எரியரு கண் தான் அக்னி. மிசுமனுக்கு என்ன, ஒரு சூரியன் ஒரு கண்ணு, சந்திரன் ஒரு கண்ணு, அக்னி ஒரு கண்ணு, சவனையன் அக்னி நயனா சொல்ல முடியும். அதனால நெற்றி எது கண்ணும் இடுத உச்சி எது பூர்வமாய் கொண்டு, உச்சியில் பூர்வம் வந்து உச்சிக்கு போயிட்டோம், அப்படி மேல போல அவ்வளவு கோபம் நிறுத்த பூர்வம் சொல்லுங்க. உச்சி எது பூர்வமாய் கொண்டு தோற்றிட போது எப்படி ஆனால் பொசிக்கின பன்றியை போலே உருகிறனாயிற்று. பன்னிய பொசுக்குவா அப்படியே இரணியோடவா, இரண்டு பொண்ணு நெருப்பு பட்டா என்ன அவன் பொண்ணு பெரிய நெருப்பு, இந்த மாதம் பொண்ணு பட்டா என்ன அப்படியா உருகி போட்டான். பொசிக்கின பன்றியை போலே உருகிறனாயிற்று பொன்னனாகியாலே. இப்படி சட்டாபடல பீகதே வர்ணிக்கார் சிம்மாவதாரம்ல. சட்டாபடல சிங்கமே அதுக்கு என்ன அழகு, பயங்கரம் என்ன என்ன இது, மிகோன பீமக்கு சரோகிரிஷ்டாக, பயமா இருக்கும், மிருகமா இருக்கும், குகையில் இருக்கும். ஆண்டான விசாரம் மாவை மனமொழியஞ்சல் மண்ணை கிடந்துறங்கும் சீரியலிங்க வலிவுற்று தீவழித்து பேரு பேரு பொங்கு வெப்பாடும் வேந்தது ஊரில் வந்து முழங்கி பெரும்பட்டு போதுமா போலே நீ பூவை பூ வண்ணோ. சிங்கத்தில் சுபாவத்தை வர்ணிக்கிறார் ஆண்டா. பெருமாளை கூப்பிடுறா கிருஷ்ணனை ஆண்டா, நீ யார் நீர் மிருதுவானவன், நீ பூவை பூ வண்ணா. அப்படிப்பட்ட சிம்மாவதாரம் இருந்தானே பூவை பூ வண்ணா, காயாம்புக்கு பூவை பேர் பூவை பூர்வு பூனாலே மிருதுவாக தான் இருக்கும். அது காயாம்பு அத்தி மிருதுவான மாதிரி பூவை பூர் தகவல் சொல்லுவான், காயாம்புன்னு சொல்லுவான். அப்படி மாறி மர மொழிஞ்சல் அது எப்படி இருக்கும், ராத்திரியில போய் மத்தவங்க தூங்கத்தை மாறி மர மொழிஞ்சல் மண்ணி கிடந்து, மண்ணி ஆறு சாப்பிட்ட கடப்பெல்லாம் போக மண்ணி கிடந்து உறங்கும் நல்ல தூக்கம். சீரிய சிங்கம் அழகான சிங்கம், சிங்கத்தை அழகான சிங்கம், அது அது கோரமான உக்ரு கூட அழகா இருக்கு. அறிவுருவன் தானே அழகியான் தானேன்னு தாழ்வார் நிசம்மது சுந்தரன்னு பேர், அவன் அழகனவன். அப்படி மாறி மத மொழிஞ்சல் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று ஒடிய போறது தூக்கம் மொழித்து தீ ஒழித்து உடனே ஆள் கண் அப்படி ஒழிக்குது கண்ணில் சாதாரண சிங்கத்துக்கு இந்த கதை நிசம்மது கேட்பானே. தீ ஒழித்து மூறி நிமிர்ந்து உயர்ந்த உடனே ஒரு சோம்பர் விடும் முதுகில வளைச்சிண்டு முழங்கி ஒரு கர்ஜனை பண்ணும். அப்படி பண்ணி அப்படிப்பட்டு வரணும் நீ, அப்படி சிங்கம் நீ, நிசம்மனா வரணும் கிருஷ்ணன் நீ, கிருஷ்ணகாலம் நிசம்மன் நிசம்மனுக்கு சிணக்க அந்த காலத்தை தெரிஞ்சவன் பங்க்சுவாலிட்டி டைம் அட்டிகிறேன். இதெல்லாம் நிசம்மனுக்கு அதிகம்னார் துப்பின் லேகத்தில் என்ன எழுதா, என்னை நீ கடத்திட்டு போ, சிசுபாலன் என்ன கல்யாணம் பண்ணி போயிடுவான், எங்க அது உபாயம் சொல்றேன்னு சொல்லி லெட்டர் எழுதியிருப்பார் தாமனம் மூலமாக. குல யாத்திரா அம்பிகா கோவிலுக்கு நாங்கள் போவோம் முதல் நாள் சாயங்காலம், அப்போ உள்ள எங்க ஜனங்கள்லாம் பரிவாரங்கள்லாம் இருப்பா, அங்க நீங்க வந்து கடத்திட்டு போகும் கடத்தி போதுவா உள்ள வந்தா எங்க ஜனங்களுக்கு எல்லாம் இருக்க கூடாது, பெரியெல்லாம் போவோம். அது சீரெல்லாம் வந்து போய் பெருமாளுக்கு அம்மனுக்கு படைக்க போறாங்க, அவளுக்கு இருந்து வரக்கூடாது. ரொம்ப தூரம் நான் வெளியில வந்தோம்னா என்ன சீர்வாதம் தூக்கிட்டு போடுவான். அதனாலே அந்த சுத்து கோவில் படி பிராகாரத்தை கெட்டு நான் நிற்கிறேன், என்னை கடத்திட்டு போவோம் உபாயம் சொல்றா ருக்மிணி. ஆனே உனக்கு நான் சொல்ல தெரியல, அப்ப நிசம்மனை கூப்பிடுறா ருக்மிணி கிருஷ்ணனை, காலைய ரிசம்ம ஒன்னு சொல்லணுமா, காலத்தடி கரெக்டா ரிசமாவதாரத்தை எப்படி டக்கு இந்த காலத்தை அப்படியே பண்ண நீ, அது மாதிரி நான் சொல்லவோட இந்த காலத்துல வந்து கடத்திட்டு போனாலே. அதனால சீரிய சிங்கம் அழகான சிங்கம் சதாபல பீகணி அந்த அது பெடுகி இருக்க அதுவே ஒரு அழகு, அது பார்க்கறதுக்கு பயங்கரமா பயங்கரமா இருக்கும், அதுவே அழகமாகவும் வாசனை உண்டு சிங்கம் பெடுகிக்கு. சரபசம் கோபத்தோடு அது இருக்கிற இருப்பு இருக்க அது சிரிக்கிறார் நிறங்கள் அந்த மாசுனோலியும் சாதாரண சிங்கத்துக்கு சிரிக்க தெரியாது. பெருமாள் அவதாரமாச்சு அட்டகாசம் இப்படியா என் பிரகாரம் பாராபடுத்துறேன், நீயே ஈஸ்வரன் சொல்லிப்பியா, கோபம் வந்து அட்டகாசம் உண்பதே புறக்குறதி அந்த கோபம் தெரிக்கிறது ஒரு குட்டிக்கு அந்த புருவங்கள்லாம் நெறியுது அப்படி நெடுங்கிறது மேலே போகுதுன்ற ஆழ்வார் வீடுல அந்த புருவம் மேலே போகுது கோபத்தில் பிரத்யேகிறது எப்படி இப்படி முகத்தை வச்சிருக்கியே விஷமா தெரிய விஷமா சீனிவாசனுடைய அன்புக்கு பாத்திரமானவன் அசுர குழந்தை தான் அவன், அது அசுரமான குழந்தை சாத்விகன் குழந்தைவன் அசுர குழந்தை திருட டிம்பன் குழந்தைக்கு பால் ஊட்டின மாதிரி நிம்பஸ்தலம் நிம்பதத்தஸ்தலம். குழந்தைக்கு யார் பால் ஊட்டினா? பெருமாள் ஊட்டுறார். எது பால் எங்கேருந்து வருது? கண்ணுலேருந்து வரும். அழகான கண்ணு, ஒரு பக்கம் குரூரமான கண்ணு, திரும்பி கழிவு பார்க்கும் போது. அதே சமயத்தில் பக்கத்தில் பார்த்து அன்பு பொழிகிற பால் பொழியும் கண்ணு. யாருக்கு அகடிய கட்டிதான் பற்றி சொல்லுவார். சேரா சேர்த்தி பகவான பத்திரம் தான் முடியும். சர்வோஜ பூவைப்பூன்னா அவன் எங்கு தாமரை பூ மாதிரி கண்ணு அவனுக்கு. பகவத் அவதாரத்தில் அவன் எங்கு வாங்கினாலும் கண்ணு அவனுக்கு தாமரை கண்ணு தான். மத்ஸ்யாவதாரம் அழகான தாமரை கண்ணு தான். மகாவராகா பெரிய வராக பன்றியா எடுத்தானே கண்ணு மட்டும் தாமரைதான். மகாவராகா புடபத்மலோகனா. அதனால இப்படி இப்படி ஒரு அவதாரம் எடுத்தேன் எங்கு அவள் அம்மாழ்வார் அனுபவித்தபடி தேசிய அனுபவிக்கிறார். அப்படி அங்க இங்க பதம் காமாசிகாரத்தில் கிருபா கபட கேசரன்னு கொஞ்சம் மாத்தாருங்க. அதை பார்த்தா இரண்டு கசிவு பார்த்து அப்படியே உக்ரவா வரையே வாஸ்துவா உக்ரவா நீ கிருபா கபட தய அப்படியே மூடிட்டு இருக்கு. அந்த உக்ரத்திலையும் தயை வரைச்சு அவங்கிட்ட கோபத்தை வச்சு இவங்கிட்ட கிருபா கபட கேசரன்னு அப்படிப்பட்ட சிம்மம் கவிதாகவே வீசியதே இங்க அங்க வெதிபுஷத்தியதே வெஞ்சதே. என்ன அழகாக அவர் வைத்தியம் பண்ற நீ ஒரே சமயத்துல ஒரே சமயத்துல உஷ்டமும் அல்லது குளிர்ச்சியோ கொடுப்பாரா? சில வயிற்றுக்கு உஷ்டம் தரணும், சில வயிற்றுக்கு குளிர்ச்சி தரணும். நீ அதே ஒரே சமயத்துல ரெண்டு வைத்தியம் பண்ற நீ வெதிபுஷத்தியதே வெஞ்சது. அப்படிப்பட்ட திருஷ்டி யாரு? தயாதேவி அப்படிதான் இருக்கும்னு சொல்லி தரலாம். தயாதேவி இப்படிதான் பண்றையே. தபாவதி பகவானுக்கு கோபமே கிடையாது. அவன் எப்போ ஸ்மிதன் ஸ்மிதஹாசம் உள்ளவன். கோபத்து ராமாவதாரத்தில் அவன் பேரே ராமன், ரமிக்க வைக்கிறவன் அப்படின்னு பேரு. அவன் கோபம் வருமா? கோபத்திலே கிடையாது. இருந்தாலும் கரதூஷனால் இந்த ரிஷிகளுக்கு எல்லாம் மிஸ்டர் பண்றா. அவன் கொல்லணும் கிளம்புற சீர தடுத்தும் கிளம்புற ஏற்கனவே சொன்னான். சீர தடுக்கிறான் யாரோ ஒருத்தர் கூட இத்தனை பேர் கொள்ளுவியான்னு அதுக்கப்புறம் கதையெல்லாம் சொல்லி இவ ஒரு கதை சொல்றேன் அவர் ஒரு கதை சொல்றேன். உன்னை விட்டாலும் விடுவேன், லட்சணம் விட்டாலும் விடுவேன். பிராமணோத்தமாத ரிஷிகளுடைய வாக்கு நான் தவற மாட்டேன், அவளை காப்பாற்றுவேன் அப்படி சொல்லி இந்த ராட்சசன் கரெல்லாம் ஓடி வரான். பாடித்வா பானங்கள் பல பானங்கள் தான் ஒத்தனா போய் அவன் மேல போடுற. பிரதாபவான் குரோதம் ஆகாரியது. அவர் அடிச்சுப்படனா ராமனா இருந்தா முடியுமா? குரூரனா மாறும். நமக்கு கோபம் வராதுன்னு கோபத்தை வர வச்சுடாராம் ராம். குரோத வாக வரைய தீவிரம் நிகந்தும் சமரே கரம். கரன் அழிக்கிறதுக்காக கரன் தூஷன் கோபத்தை வர வச்சிருந்தாரே அழுவதான் அறிவிக்கிறார். ஒரே சமயத்துல கோபம் அன்பு இதெல்லாம் நிசமாவதாரத்துல தோற்றக்கேடு அவை இல்லாதவன் தோற்றக்கேழவையில் அவன் அவை உடையார் பார்க்கத்தே நல்லம் கெட்டு ரெண்டு எடுக்கக்கூடிய சாவத்தை உனக்கு. பகுதா அஜாஜமானஹா பகுதா விஜாகண்டே அவன் ஒரு மூர்த்தியாய் சீக்கிரத்தோடு அருள் பெற்றவன். ஒரு மூர்த்தியாய் ஒருவன ஒப்பற்ற அத்விதீயமான ஒரு மூர்த்தியாக ஒரு அவதாரம் எடுத்திய. என்ன அத்விதீயமான எந்த அவதாரம்? ஒரு மூர்த்தி எது அவன் சொல்றது? சீக்கிரத்தோடு அருள் பெற்றவன் அருள் சீற்றம் அருள் ரெண்டும் ஒரே சமயத்தில் காமிச்சிய. ஒரு மூர்த்தி அவன் நடித்து போதனன்ற செங்கன்மால் அவன் திருவடி கீழ் நம்ம இருக்கக்கூடியது. அவன் யார்? அவன் அவன் தான் செங்கன்மால். நாற்ற தோற்ற சிவை ஒரு உரலாகிறன்ற பஞ்சேந்திரியங்களும் நமக்கு அதுக்கு ஆகாரம் கொடுக்காம அதை ஜெயிச்சு நம்ம பெருமாள் போகணும். எவன் வானவரி ஏற்றையே நாற்றம் வாசனை தோற்றம் ஸ்பரிசம் சிவை ரசம் ஒலி சப்தம் உரலாகி இப்படி சப்த ரூப கந்தம் இப்படி இருக்கக்கூடிய எல்லாம் பெருமாள் தான். அதுக்கெல்லாம் சக்தி கொடுக்கிற பெருமாள் பாகவத சொல்றது. சப்த பஞ்ச பூதங்கள் பஞ்ச ரசங்கள் இதெல்லாம் நின்ற எம்பெருமான் இதில் இப்படியா இருக்கிறான். அவன் தான் அவன் தான் வானவரையே கையே திவ்ய சூரிய நாயகன் நித்திய சூரிய நாயகன் தேவதேவன் தேவாதிராஜன் அவனை தவிர வேறு யாரும் சேவிப்பான். வானவர் ஏற்றைய கேண்டவன் தொடர்பு யாருவே எழுவைக்குமே எத்தனை பேர் எடுத்தாலும் பகவான் விஷமாகும். மகாவிஷ்ணு, கிருஷ்ணன் மகாவிஷ்ணு, கிருஷ்ணன் மகாவிஷ்ணு, மகாசிம்மன், விஷ்ணு விஷ்ணு தேவதான ராமன். ராமன் தசரர் என்ன பண்ணார், யாகத்தில் இந்த பாயசம் வந்தவங்க நாலு பேர், மூணு பத்திரிக்கை நாலா பரிசு கொடுத்தார். அதுல பாதி 50% ராமன் கௌசரி கொடுத்ததுனால அவன் அர்த்த விஷ்ணு தான் ராமன், மகாவிஷ்ணு சொல்ல முடியாது. கிருஷ்ணன் பூர்ணமானவன், அவன் மகாவிஷ்ணு. கிருஷ்ண விஷ்ணு பூர்ணமான விஷ்ணு, ராமன் அர்த்த விஷ்ணு, நிசுமன் மகாவிஷ்ணு. உக்ரம் வீரம் மகாவீர் மகாவிஷ்ணு மந்திரத்திலே வர்றது. அதுல பய பகவான் தேவதையெல்லாம் பயப்படுறான் உருவத்தை கண்டு. கஷ்டி தேவாஸ்தாதரோட சதயுகே, தோஷ பிரளய காலத்தை கூட எந்த காலத்தையும் அவன் பயப்படுத்தினால ராவண அவதாரம் அவதாரத்திலையும் இனிமையானவனா இருந்தவர் மனத்துக்கினியானே. கோபம் ஆரோபயமாக கோபத்தை வரவே சென்றான். கோபத்த வசமேஜிவான் சமுத்திர சரணாகி பண்ணும்போது கோபத்தை வரவே சென்றார். அதனால அகடிதாமத்தின் அற்புத சரித்திர விசேஷம் இது. என்ன சொன்னார் சீனிவாசன் சேவிக்கிற தேசிகன், வெதி விசஜத்தே வெஜிதே அழகான வைத்தியம் பண்ணியே, இந்த மாதிரி வைத்தியம் ஒரே சமயத்தில் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய முரணா இருக்கக்கூடிய ரெண்டு காரியம், உஷ்ணம் சீக்கத்தால கொண்டு இப்படி வைத்தியம் பண்ணி அழகான வைத்தியம் இதுன்னு சொன்னார். அங்க வெதி விஜத்தியத்தை வெஜ்ஜதே, இங்க தேவசா முடிக்கிறார் சவுதித்தாக்கிறது. எப்படி கோபம் சாந்தம் ரெண்டும் சேர்ந்து ஒரே மூர்த்தியா தெரியலையேன்ற தேசியம், தெரிந்தாலே சொல்லுவேன். தேசியன் சீனிவாசனை சேவிக்கிற போது தயாநிலை சேவிக்கிறார், தயாநிலையில அப்படி பண்றையா, இப்படிதான் பண்ணி வைக்க நெசுமனே. இப்படி சேவை சாதிக்கையே சீனிவாச பிரசன்ற சொல்ற இந்த ஸ்லோகத்துல சவுதிதாக அப்பேற்பட்ட எந்த அவதாரத்துல எத்தாலும் கண்ணன் தான், பன்றி அவதாரத்தில் கண்ணன் தாமரை கண்ணன் தான், நிசுமாவதாரத்தை கண்ணு மாத்திரம் மாறாது. புண்டரீகாட்சணவன் தாமரை கண்ணன் கத்தியாசம் புண்டரீகமக்ஷின்னு சாந்தோக்கை சொல்லி ராமாஜத்தனுடைய ஆச்சார் அத்வைத ஆச்சாரிட்டு முதல்ல பாடம் கேட்டார். அதுக்கு இதுக்கு ஆறு விதமான அர்த்தம், மூணு விதமான ஆபாசமான அர்த்தம், மூணு நல்லவிதமான அர்த்தம் சொல்லலாம். அவர் ஆபாசத்தை ராமாஜி சொன்னார், பெருமாளுடைய கண்ணானது கப்பியாசம் கப்பின குரங்குடைய குரங்குடைய ஆசனமாய் மாறி சகப்பாய் சொன்னார். பெருமாளுடைய கண்ணு அந்த உதாரணம் சொல்லலாமா, அப்படியே கண்ணுல ரத்தம் அப்படி சொல்ற மாதிரி ராமாஜி இருக்கு பெருமாள் அப்படி சொல்றாரு. அப்ப என்ன தேச்சிருக்காரு ஆச்சாரியனுக்கு, தொடையில விழுந்தது ஒரு கண்ணீர் சுரியல் ஆச்சாரியர் என்ன மேல பாக்காரு, என்ன என்ன என்ன இந்த மாதிரி அர்த்தம் சாதிக்கிறது, எப்படி அழகா சாதிக்கலாம் கத்தியாசத்துக்கு கத்தியாசம் அப்படி பிரியுமே. கம்பீராம்பூர்த்தனாலவிகித பத்மபத்ராவலாயத பொண்டரீக தல அப்படி சொல்லாமே. பொண்டரீகாட்சம் அர்த்தம் நிறைய தண்ணீர் இருக்கு, கொழுக்கு கொழுக்கு இருக்கு தாமரை பூ. கம்பீராம்பா சாதாரண குட்டையோட இல்ல குளம், பெரிய குளம் நிறம், அதுல எப்படி இருக்கும் நிறைய தண்ணீர் குடிச்சிட்டு எப்படி இருக்கும் அந்த தாமரை தண்டு, அதுல அழகான தண்டு வரும், அதுல தாமரை இருக்கும், அது மொட்டு அப்படி விரியும் அப்படி அந்த அழகா இருக்கக்கூடிய அந்த மாதிரி கண்ணு சொல்ல வேண்டாமா, எப்படி இருக்கு இப்படி அப்ப சொல்ல வேண்டாமான்னு. அதனால தாய் மாதிரி இருக்கார் பகவான். நிசுமாவதாரில் ஒரு கண்ணு குரூரமா அவனுக்கு புசிக்கிறது இரணியனை, ஒரு கண்ணு பால் ஊட்டுறது விஸ்வராதனைக்கு. கோபவர்த்தி அப்படி பால் ஊட்ட முடியுமா, கோதாஸ்திரி அனுபவிச்சாரு. ஜாதாபராதபதி அனுகம் கோதே கோப்திரி எதிர்த்தமதி யுக்தம் இதம் பவத்யாக வாத்சல்ய நிர்பரதையா ஜனனி குமாரம் தன்னேன வந்தே திருஷ்ட பயோதராபி. ஏ கோதே தாயாக நீ வந்த லயை வரவேற்றுகிற பால் கொடுக்கும்போது அனுகம்பிய அனுகம்பான லயை லயை பற்றி தான் சொல்றோம். ஜாதா அபராதிமா என்ன பொறுத்துக்க வேண்டும், நான் அபராதம் பண்றேன் பாவங்கள்லாம் பண்றேன் தேசியம் சொல்றேன். ஜாதா அபராதிமா நீ தயவடுக்கவே தய வரவிச்சுக்கோ, கோப்தியை எதிர்த்தம் அதி தயோடு இருக்கிறதுனால நீ காப்பாத்திருவேன், தயோடு இருக்கிறதான காப்பாத்துறோம். அதனால தயை இங்க இருக்கா அதே அங்கேயும் சொல்ற வத்தல் நிலப்பதையா தய இருக்கிறதுனால நான் பாவம் பண்ணா என்ன பொசிக்கிட மாட்டேன். தெரியும் எனக்கு ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுறா தாய், வத்தல் நிலப்பதையா ஜனனி குமாரம் அது பால் சாப்பிட்டு கடிக்கிறது, கட்டி போய் கோபம் வந்து அடிக்கிறாளா அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் போய் பசி போட்டு திருப்பி வந்து பால் ஊட்டுறாரு. தண்ணியில வந்து இதை பயோ உதராபி தான் தாயாராச்ச நீனால நீ எவ்வளவு பாவம் பண்ணாலும் நீ ஒருத்தர் பகவானுடைய குணம் தைய தைரியம் ஒரு இடத்த சொன்னார் நாம் நோத்து யாவதே சக்தி பாவரிசரணே கரே பெருமாளுக்கு பெருமை உண்டு நீ எவ்வளவு வேணாலும் பாவம் பண்ணு பெருமாள் திருநாமம் எல்லாத்தையும் போகிறோம் இவ்வளவுதான் பண்ணியா போறலையே இன்னும் என் தேஜஸ் இருக்க நாம் நோத்து யாவது எவ்வளவு சக்தி பெருமாள் திருநாமத்துக்கு எவ்வளவு சக்தி பாபத்தை போக்கூடிய சக்தி எவ்வளவு பாபம் நாயை தின்றதுக்கான புலையன்னு பேர் அவ்வளோ பாபம் பண்ணி தான் நாங்கள் நாயை தின்ற ஜென்மத்தை பிறந்தோம் அவன் பண்ணி நாய் தான் தின்னுருக்கான் நாயை தான் அடிக்கிறான் பாபம் வேண்டியே இருக்கான் அவன் பெருமாள் தண்டிக்காத விழுகிறான் அவன் தின்னு சொன்னா தண்டிக்கவே மாட்டான் அவன் நீ நாயை தின்னு இந்த ஜென்மத்தையும் நிறைய பாபம் பண்றியா என் நாமத்தை சொல்றியே இன்னும் நீ பாபம் பண்ணலாம் போறாரு நீ பாபம் பண்றது போறாது என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு இன்னும் நிறைய பண்ணலாம் நீ அவளு அப்படிப்பட்ட தையை அப்படிதான் பண்றான் நிசம்மாவதாக இருந்து சொல்லும்போது தேசிகன் பத்து அஸ்தானம் அதிஜக் புகஸ்தே தம்பைக்கு வந்த மதுரா அபி கரீசனோ உணம் ரேலோக்கிய மேலதையிலும் நரசிம்மகம் எங்கு காமிப்பான்னு தெரியாது பக்கலாரன் எங்கு முழங்கண்ணன் எங்கு முழங்கண்ணன் காமி நான் சொல்றது காமிப்பியா ஆரம்பிதான் அப்படி இப்பதான் தயாராகிட்டார் நம்ம எல்லா இடத்திலும் நிசம்மனாக இருக்கணும் ஏன்னா அப்படி வரவாயினாலும் வரக்கூடாது மறுக்கக்கூடாது கூடாது ஆகாசம் கூடாது பூமி கூடாது அதனால பெருமாள் என்ன பண்ணா சர்வ லோகத்திலையும் போதான் நிசம்மனாக ஏன்னா பக்தச்சேதானவ சிசோ கர்ப்பத்திலேருந்தே நல்லதை கேட்டவன் நாரத முகமாக பிரகலாதன் அவன் சீ வாசிக்கிற போது ஆச்சாரியார் திருத்த சொன்னாலும் இவன் நல்லதான் சித்தாந்தத்தை பட்டுவன் எங்கு வளர்ந்த சித்தாந்தம் பகவான் பக்தத்தை தான விசிஷோ தான விசிஷு அதுவரை புயந்தா இருந்தாலும் அவன் தன் பக்தனா போயிட்டபடினாலே எப்பவும் பகவானை மறக்கவே மாட்டான் கொஞ்சமே அப்பேற்பட்ட அவனை காப்பாற்றணும் இல்லையோ அவன் வாக்கை காப்பாற்றணும் அவனை காப்பாற்றவோ இல்லையோ எங்கும் மூலம் சொல்லிட்டானே என் பக்தர்கள் நானே அவன் அவன் வாக்கு பொய்யா கூடாது பக்தான விசிஷோ பரிபாலனாய பத்ராம் சிம்ம புகனாம் என்ன ரூபம் எடுத்த அழகான மங்களமான ரூபம் பீஷணம் பத்ரம் மங்களமானவன் பேர் நிசம்மனுக்கு அந்த பேர் உண்டு பத்ராம் நிசம்ம புகனாம் நரங்கலந்த சிங்கமாக ஒரு கபடமான வேஷம் நரம் மூழி நரம் இல்லை மூழி சிங்கமும் இல்லை கோபமும் இல்லை தைரியம் இல்லை இப்படி கேந்து பத்ராம் நிசம்ம புகனாம் அபிஜக் முஷஸ்தே அப்போ அவதாரம் பண்ணா காட்டுமா உடனே அடிச்சா ஒரே பெருமாள் அவதாரம் ஆயிட்டார் ஆயிரங்கார மண்டபம் அது அதுதவிர லோகத்தில் எங்க வேணாலும் காத்துட்டு இருக்காரு எங்க காமிப்பானா வேலை பிரகலாதன் தம்பை கவர்ஜம் அசுனாபி ஒரு தம்பம் பிரசவிச்சிருக்கும் சூடா பிதாமக்கியமூர் அதனால எல்லாருக்கும் தகப்பன் என்னருக்கும் தாயா அந்த எம்பெருமான் தாயும் தகப்பான தானே ஒரு அந்த கம்பம் பாக்கியாயிட்டு சூனா பிதாமகி அந்த கம்பத்திலே வெளிவந்த மத்த ஆயிரக்க 900 கம்பம் அதுவரை லோகம் போற நிசம்மன் அவர் காத்திருக்கார் வெளியில வர்றதுக்கு ஒரு கம்பத்திலேனா வெளியில வந்தார் சம்பைக வஜ்ஜாபி அந்த எல்லா லோகம் எங்க போன சொன்னாலும் நிசம்மனா எல்லா இடத்துல இருக்காங்க ஒரு கம்பத்துல வெளிவந்தோம் சம்பைக வஜ்ஜாம் கரி இசனூனம் தைலோக்கியமே இடம் நரசிம்ம கர்ப்பம் இந்த லோகம் போற நரசிம்மன கர்ப்பமா இருக்கு இன்னும் வெளியில வர ஒரு கம்பம் தான் பிரசவிச்சது லோகம் போது நரசிம்ம கர்ப்பமா இருக்குது என்ன பரித்தாய சாதுவனாம் விநாசாய துஷ்கிருதான் சொல்லி அப்படி நாசம் பண்றதுக்கு துஷ்டா நாசம் பண்றதுக்கே போது சாதுக்கை காப்பாற்ற வந்தான் உக்ரம் வீரன் மகாதீர் நிசம்மன் பீஷணம் பத்தம் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட உக்ரமானவன் ருக்ரன் அரியான் தானே அரியவர்களும் தானே எப்படி யானையார்கள் கூட்டம் கூட்டமா போகும் சிங்கத்தோடு யுத்தம் போடும் சிங்கத்தோடு யுத்தம் போடுற போடு கூட தன் குழந்தை கூட ஊட்ட வரும் குழந்தை குழந்தைக்கு ஊட்டிட்டே சிங்கத்தோடு சண்டை போடும் அதேதான் நிசம்ம காமிக்கிறார் சொன்னாரு எவ்வளவு என்பதுமா அறிவிக்கிறது சிங்கவேர் குழந்தை அறிவிக்கிற போது நம்ம அனுசந்திக்கிற தினம் நல்ல நெஞ்சே நாம்ந்த விதம் நம்புடைய நம்பெருமான் அள்ளி மாதர் பொருள் என்று ஆயிரம் தோழனுடன் சோழனிடம் நெல் இமல்லி கல் உடைத்த புல்லையாத்து சில்லுகள் நின்றுள்ளதாத செங்கவேல் கொன்றமே. உகரமான பெருமாள் அவதாரம் எடுத்தார், அகுவாபெருமளத்தை சேவதாதிக்கிறார், திருமங்கியார்வார் மங்களாசாரணம் பண்றார். சென்ற போது நல்லே நெஞ்சியர் எப்பயோ கஷ்டப்பட்டு பெருமாள் செய்ய வந்துட்டியே, என் மனமே ஹிருதயமே ரொம்ப நல்லவர். நீ நாம் தொழிலும் நம்முடைய பெருமான் நம்ம சேவை சாதிக்கிறானே பக்கரா எனக்கு அன்பு காட்டலையா, நம்ம கிட்ட கௌரியமா காப்பான் பகவான். நம்முடைய நம்பெருவான் மகா தடிகாரர் ஏன் பெறுவான் அல்லிவாதல் புல்கின்ற ஆயிரம் தோழிலும் ஆயிரம் கை அவதாரம். மிகவும் இந்த இளைஞனை அம்சாபம் பண்றதுக்கு நகத்தால் ரெண்டு கிளைச்சா கூட எப்படி ஆயிரம் கையோட சேவை சாதித்தானே. அந்த வீரத்தை பார்த்து பிராட்டி போய் அப்புறம் ஆலயம் பண்ணிடாரு, முதல்ல போல இளைஞர் சம்மாதம் பண்ண மகா கோபத்தோட இருக்கான். கோபத்தோடு போது பிராட்டி போனா பெருமாள் சாந்தன் ஆயிடுவாரு, அகல இல்லையே இதயம் என்று. அதனால பிராட்டியை பார்த்தா எல்லாரும் ஒரு அபிப்பிராயத்தோட தேவர்கள் எல்லாம் பிராட்டி போய் சாந்தனம் பண்ணுவாரு. பிராட்டி போகல சாந்தனம் பண்றது, ஏன்னா எதுக்கோ அவதாரம் பண்ணார், பக்தனுக்கு உதவ பண்ணார், பக்தர்க்கு தானே சிசோகம். அந்த பக்தனை காப்பாற்ற போறது பக்தன் மூலமா ஜனங்களுக்கு பெருமை தெரியணும், பக்தன் மூலமா பெருமை. நம்ம போய் பக்தனால சாந்தம் அடைய போறார், நம்ம ஏன் போறோம்? ஸ்ரீ சாக்ஷாத் ஸ்ரீ ரமா ஸ்ரீ பேரி சாக்ஷாத் எம்பிராட்டி அவ போலையாம். நோபேயாய சங்கீதானர் புராணங்களையும் பாகவதி நம்ம போக வேண்டாம், நம்ம போய் சிவாஜி பண்ண வேண்டாம், நம்ம உபாயமா இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் எதுக்காக நம்ம போய் பிறகு பெருமை நம்ம காட்டணும், அவன் போகட்டும். பயத்தோட போகல, போகாத லட்சுமி அவனுக்கோசம் நல்ல நெஞ்சு அள்ளி வாதர் புல்கிற ஆயிரம் தோழனிடம் அவ போல. அதுக்கப்புறம் சீதிய ராமன் ஆதிக்கம் பண்ண மாதிரி பெருமாளோட இருக்கா லட்சுமி அசுமான சேவை அதிகாரம் திகந்தாரம் மகிழ்ச்சியினாம் சுகாவகம் அப்படி கட்டி நடவ சீதை. முதல் போக வேண்டாம் சொன்னான், இவ்வளவு பேர் கொல்லுவியா சாஸ்திரம் பேசினான், நான் ரிஷிகளை காப்பாதான் போவேன், கொன்ன உடம்பெல்லாம் காயம் சத்து கொண்டு கொண்டு கொண்டு வந்த பார்த்தா பத்தாரம் பரிசஸ்வதி வீரத்தை பார்த்து அப்படி ஆலயம் பண்ணாரு. அள்ளி மாதர் புருஷன் முதல்ல பிரகலாத விட்டு சாந்தனம் பண்ணிட்டு அப்புறமே லட்சுமி சுமார சேவை சாதிக்கிறார் சொல்லுவார். நெல்லி எப்பேற்பட்ட அது அரோவில கஷேத்திரம் நெல்லி மருகி கல்லுடைத்த நெல்லி மரங்கள் பெரிய பெரிய பார்த்தா பெரிய பெரிய மரங்கள் ஆகாச பூமி வளர்ந்த மரங்கள் அது நெல்லி மரங்களா, நெல்லி மரங்கள்னு ஒவ்வொரு நெல்லி காயும் பூச்சிக்காய மாதிரி நெல்லிக்காயும் அது அங்கே மேலே விழுது, நெல்லிக்காய் விழுது கல்லு மேலே விழுது கல்லு உடையலாம் அப்பேற்பட்ட சமிருதி. நெல்லி மருகி கல் உடைத்த புல்லிலையாத்து சிவர்கோழி அது ஒரு புல்லிலையாத்து அது புல்லுல வழுது கல்லுல வழுது உடையிறது அந்த ஓசை கேட்டு அது ஒரு ஓசை. சில்லுகள் என்றுள்ளதால் அதர்வாய் சில்லுகள் சிவர்கோழி ஜில்லு சமஸ்கிருதம் சில்லு சில்லு சிவர்கோழி எப்போ காத்து கணிக்க தெரியாது ஜோர் கத்தியம் கிடக்கும் அப்படி வேற கேட்கறது. இப்படி வாழ்ற அகோபுரத்தில் சிங்கவேல் குன்றமே அந்த பெருமாள் சேவைக்கு போறமே அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட நிசம்மன் சிங்கத்துக்கு எதுக்கு பெற்றா ஒரு மிருகம் உண்டு பழைய காலத்து சில மிருகங்கள்லாம் இப்ப இல்ல. சரபன்னு ஒரு மிருகம் அதுக்கு எட்டு கால் பசுமாதிரியான ரூபம் ரெண்டு தலை இப்படிப்பட்ட ரூபத்துக்கு ஒரு மிருகம் உண்டு அது சிங்கத்தையும் அடிக்கமா. சில பேரால் தோண்டப்பட்டு ரொம்ப பண்ணா சிங்க பெருமாள் சிசம்மன் கோபமா கோபமா இருக்க அவர் அவரோட யுத்தம் பண்ணாலும் கிளம்பினார் ருத்ரன். எப்படி இரண்டு கிரீசியாரோ அந்த சரவணையும் அப்படியே கிரீசார் நிசம்மன் செய்வாரா ஒரு ஒரு பாட்டோட எடுத்துருவா மேல என்ன பண்ணார் நிசம்மன் சொல்ல மாட்டாவா. அது அதி வராக புராணத்துல வருது, இத்திர புராணங்கள்லாம் வருது. கீழாவிலேயே பரிகர தவையாதுமா அதிமாச தவத்துல புறத்தாழ்வார் சாதிக்கிறார். கீழாவிலேயே பரிகர தவையாதுமாயா நீ மாயின்னு கூட வச்சுமிக்க எல்லாரையும் மோகிச்சிருக்கிறது மாயா ஜெகன் மோகினி சா மோகினி நகரமஸ்து ஹந்த ஜந்தோஹு ஜனங்கள்லாம் மோகிக்கிறது. சிறுமே ஹனம் பண்றேன் சிறுமே ஹுங்காரம் பண்றேன் சிறுமே ஜராசந்த இவாளுக்கு பயிர் ஓடுற மாதிரி பண்றேன், இல்ல மாயை ஏமாத்தன் ஜனங்களே. ஹை மத்திய சிம்ம ஊழகா, நீ நரங்கிறந்த சிங்கம் இந்த மாயை பத்து சொல்லும் போது இந்த இடத்துல மத்திய சிம்ம ஊழகா நரங்கிறந்த சிம்மத்தையுமே எடுத்தவனே தேடி சோழி அந்த நரம்புடைய தேடு சேர்ந்து ஒரு அனல் கடல் பறிக்குது, அதுல இருந்து பொறி வர முடியும். அந்த பொறியினாலே ருத்ரன் போக வழிஞ்சான் சர்வமா வந்த முடியும். பயங்கரமான மிருகம் சரபன்று மின்மினா பூச்சி பல பல சின்ன ஓடும். அது என்ன பண்ணும், லைட் வழக்கு எரிஞ்சு அந்த பழனஞ்சு வரும், அந்த வழக்கிலே வந்து போயிடும். ரிசுமன் கிட்ட சரபனான அந்த மின்மினா பூச்சி சரபனாயிட்டான் அப்படி பண்றேன். இது புராணங்கள்லாம் சொல்லப்படுது, வராக புராணத்துல பிரம்மாத்யா சகலா தேவாக மனுஷ மஜவர்த்ததா விஷ்ணு மாயா மகாவர்த்தந்தி, மாயினாலே மோகிக்கிறான். ரிசுமனியே அழிக்கணும் வரணும் சரபம் நினைச்சா வழி முடியுமா? ஹந்து வத்யாகரம் ரௌத்ரம் சரபம் நரகேசரி நகீஹி விதாரியாமல் நகத்தை அவனுக்கு பயன்படுத்தினார் ஏனருக்கு, அதே ருத்ரனாக சரபனுக்கு பயன்படுத்தி கிருஷ்ணன் போது கோபங்களும் காமிக்க மாட்டேன். லட்சுமி இருந்தா கோபம் தெரியாது, கோபம் இல்லாத இருக்குமா? ஒரு காலத்துல கோபம் கோபமே ரூபமா இருக்க ருத்ரன், அந்த ருத்ரனையே சர்வமா இருக்கும் போது அழிச்சியே அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது. அப்படி அழகான நெசுமனுடைய இந்த வர்ணனை ஆச்சு ஸ்லோகத்தை சொல்லி மேல போன சோகமானது. சட்டாபடல பீஷணே சர்வசாத்தகாசோத்பட்டே ஸ்புரத் குருதிமுடிகே வக்ரே கிருதே தயே விஷகிரீஷர் தரிஜ டிம்பரத்தனா சரோஜ திசா திசா சமுதிசாகிருஹி திசியதே. சாந்தமான ரூபம் குரோதமான ரூபம் ரெண்டு ஒரே சமயத்தில் சேவை சாதிக்கிறியே நேரே அப்படின்னு தேசியனுக்கு ஒரு அனுபவம். அடுத்தது வாவன் திருக்கிறான் அடுத்த ஸ்லோகம் 85வது ஸ்லோகம். பிரசக்த மதுனா விதிப்பணிகிரி சவரியோதகை சமஸ்துரிதச்சதா நியமகந்தினா தொந்தையே அசேஷம் அவிசேஷத்ரிசகது அஞ்சனாத்ரீஹிது சராசரமதீகர சரண பங்கஜேனாங்கிதம். நீதான் சர்வேஸ்வரம் முத்து பதிச்ச அவதாரம் ராமன திருவிக்குழ அவதாரங்கள், அதுக்கெல்லாம் தைரியம்லாம் பண்றா பெருமாளே. திருக்குழ அவதாரம் வாமனாயிருந்து திருக்குழ அவதாரமா இருக்கு, ஒரு திருவிழி ஸ்பரிசம் படட்டும் நினைக்கிறா தயாதேவி. பெருமாள் திருவிழி ஸ்பரிசம் படிச்சு எவ்வளவு கொடுத்து வச்சுக்கணும் பெருமாள் பெருமாள் யாருக்கோ மகாபலிமையான காரல கிழவர் எல்லாருடைய திருவிழியும் படிச்சு எல்லாத்தாரையும் எல்லாருடைய பிரசக்த மதுனா விதிப்பிரணி விதினி பிரம்மாவாலே சமர்த்து அப்படி வளர்றார். ஆழியழ வில்லன் செங்குமழை பெருமாள் அவதாரம் பண்றார், அஜீஸ்வர வாமனால் அவதாரம் பண்றார், பல பல அத்தியனம் பண்ண வடுவாக மகாபலி வாதத்துக்கு போறார். மகாபலி மகாதர்மிஷ்டன், யாகங்களை பண்ணியே தொங்கத்தை ஜெயித்தான் இந்திரன் தேவதைகளை அடக்கினவன். யாகம் பண்ணிட்டே தான், யாகத்துக்கு அழிவே விஷ்ணு தானே, விஷ்ணு பக்தன் அதே சமயத்துல. அப்படி யாகம் பண்ற போது இவன் எப்படியாவது இவன் கர்வத்தை அடக்கி இந்திரனுக்கு லோகத்தை மீட்டு தரணும் பெருமாள். இந்த பெருமாள் வந்து இந்திரன் தோழனா நினைக்கிறார் இந்திரனை. இந்திரனுக்கு எப்ப உபேந்திரன் பேர் வச்சிருந்தார், இந்திரனுக்கு தம்பியா கூட நான் இருந்துட்டு போறேன். உபேந்திரன் ஒரு பேர், 12 ஆதித்தர்கள்ல ஆதித்தன் விஷ்ணு அரியமா பூஷா அதுல உபேந்திரன் ஒரு பேர், இந்திரனுக்கு தம்பியானவன் அனுஜன். இந்திரத்து யுஜஸ்தகான வேதம், இந்திரன் விட்டு கொடுக்க மாட்டார் பகவான். அப்பப்ப சோதனை பண்ணது அவனை அவனுக்கு தன்னால எடுத்துதலாக்கப்பட்டவன் தான். அதனாலே திருக்குறள் மகாபகராக அந்த யஜ்ய வாரத்துக்கு அது கிருஷ்ணாஜினம் கமண்டது அதெல்லாம் தேய்ச்சிருந்து பிரம்மச்சாரி வேஷத்தோட தண்டங்கள் போற அவதார புருஷன் கேட்கணுமா? பிரம்மச்சாரி அத்தியம் பண்ணவனுக்கே தேஜஸ் நிறைய இருக்கும், பிரம்மதேஜோ பலம் பலம் போட்டி பார்த்தா விசுவாமி முடியல. சத்திரி பலம் கிடையாது, திக் சத்திரி பலம், பிரம்மதேஜோ பலம் பலம். அதனால பிராமணர் அத்தியாயம் பலம் காரணம் கேட்காத அவருக்கு தேஜஸ் வரும். பிரம்மதேஜோ பலம் பலம் எங்கோ வீட்டுக்கு பிரம்மதேஜன் சொல்ல முடியும். அப்ப பகவான் அவதாரம் என்ன கேட்கிறமா, அத்தியனம் வேத சக்தி அவதாரம். இப்ப அவர் இருக்கிற உடனே எப்படி மயங்கரா மகாபலி நேரம் வந்தா எப்படி இருக்கும் பெருமாள் நம்மளால பார்க்க முடியுமா? செங்கன் சிரிச்சிருதே எம்மேது வழியாவோ. அப்ப நீ முழு கடாட்சங்களால் தாழப்படியாது வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா கடாட்சம் பண்ணி போறோம். அப்ப அவதாரம் பண்ணி என்ன வேணும்னு கேட்டாரு. பலபடம் தெரியும் நீ யாரு கத்துவம். நான் அநாதன், வாசம் அவர் யார் நாதன், நான் அநாதன். அப்பா அம்மா யாரு, எங்க இருக்கானே தெரியல, வேடிக்கையான பதில் இல்லாம் எங்க இருக்கானே, எங்க இருக்கு, எல்லா வருஷம் எங்க எல்லா இடமும் என்று ஊர் சுத்தரம் பண்ணாருன்னு உள்ள தத்துவார்த்தங்கள்லாம் எப்படி இருப்பாரு. என்ன வேணும் எனக்கு, எனக்கு ஒரு மூணு அடி வேணும், மண்ணு வேணும், அவ்வளவுதான். மூணு அடி கேட்கிறேன், நிறைய கேட்கிறேன். யாகத்துல எது கேட்டாலும் கொடுக்கணும், சாஸ்திரம் நிறைய கொடுக்கணும் யாகத்துல. அதட்சிணமான யாகம் நிஷ்பலம், எந்த யாகம் ஹோமம் பண்ணாலும் என்ன தட்சிணையோ கொண்டாடணும். நிறைய தரம் எனக்கு வேண்டாம், என் கால அளவு மூணு அவ்வளவுதான் கொடுக்கலாம். பத்னி கூட்டார், பத்தி தீர்த்த கூட்டாதான் ஜாமத்துக்கு ஒரு ஆம்பியாவுக்கு பத்திக்கு அருகதை உண்டு. அர்த்தோமா ஏஷ ஆத்மனஹ எத் பத்னி, ஒரு பதிக்கு பாதி பத்னியானவன். அதனால தானம் கொடுக்கும் போது அவருடைய அனுமதி வேணும். அதனால தீர்த்த சேர்க்க சொல்றான், அதனால தீர்த்த சேர்க்க கூப்பிடா தீர்த்த பண்ண மூணு அடி எடுத்துக்கோட்டார். வெளிச்சியா வளர ஆரம்பிக்கிறார். வளர்க்காம ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி, பூமியெல்லாம் ஒரு அடி, மேல்லோகெல்லாம் ஒரு அடி, மூணாம் அடி இடமே செய்யணும். தரையை காணுக்கான சரித்திரம் தெரியுது. அப்ப மேல போற ஒரு திருவடி பெருமா பார்க்க இருக்கு. பெருமாள் திருவடி மேல வருது, பெருமாள் திருவடி எனக்கு பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லி திருமஞ்சன் பண்ண திருவடிக்கு விதிப்படி விதிகி சபரியோதகைகி பாத்தியம்னா பாக்கியம் பாத்தியம். கமண்டல் எப்ப பெருமா கமண்டல் இருக்கும் பார்க்கும். தயவு திருவிழாவதாரணர் பெருமாள் இப்படி ஒரு திருத்திராவதாரமா பாரு அழுகு பண்ணி பாக்கணும் எண்ணம் போடுது. அதனால திருத்திராவதாரம் எடுக்க வேண்டிய சரியா போச்சு. தயவு சவத்துரித சதம் பாபத்தெல்லாம் போக்கக்கூடியது. வேத வாசலை வருது திருவடியில் நிகழ்ச்சினா அஞ்சனா சீனிவாசனுடைய திருவடி தாமரை இருக்கு. வேத வாசலுக்கு தாமரை வாசனாக இருக்கு, திருவடி வாசனாக இருக்கு. சர்வகந்தகா சர்வரசா பெருமாளே வாசனை உள்ளவன் அப்பேற்பட்ட திருவடி. அதனால அவன்தான் பாருங்க அதே இஷம் ஒன் பெரிய திருவடி லோகம் போது அவன்தான். ஒரு இடம் உள்ளத அவ்வளவு பெரிய திருவடி இல்லை, ஜெகத்து போது அவன்தான். அசேகதா ஒரு இடம் இல்லாமல் ஒத்தல் விடாமல் சின்னவன் பெரியவன் இவன் அவயம் இல்லாமல் மனுஷன் மிருகம் தாங்கள் உயர்ந்தவன் இல்லாமல் எல்லாருமே திருவிழி பறந்து வரணும். அசேகதா அங்கிட்டம் அப்படின்னு திருவிழி தொட்டான் பெருமாள் அங்கிட்டம். பெருமாள் திருவிழிப்பட்ட என்ன ஆகும், அவர் அவர் திரு பாடத்தக்கூடிய சங்க ரேகை பத்ம ரேகை இப்படி பல விதமான ரேகைகள் எல்லாம் அப்படியே படிக்குது. எல்லா வேலையும் லோகத்தையும் படிக்குது. இப்படி பண்ணையே இதுதான் அறிவிக்கிறார். நிவழ் எழுந்தி நாம் திருவாடி வாசனை வேத வாசனை திருத்திராமதாரத்தை விடும். இதன் விதக்கிரமேனு வேதத்துல அடிக்கடி திருத்திராமதாரம் சொல்லும். பெரியவர்லாம் பெருமாள் திருக்கு நெத்திட்டு இருக்கிற போது திருக்கிறதான் தியானம் பண்ணுவார். பெருமாளுடைய திருவடியை ஞாபகம் பண்ணும். அறந்து எப்படி வளர்ந்தானவன் ஆழியழ சங்கமும் வெள்ளுமழ திசை வாழியழ தண்டும் வாழுமழ அண்டம் வாழியழ மொழி பாதமழை அப்ப நூலியழ உலகம் கொண்டவாறே. நம்ம அவருடைய அனுபவம் பெருமாள் வளர்ந்தே வரார், வளர்ந்தே வரார். ஆழியழ பெருமாள் வளர வர சங்கம் பார்க்கிறது. அது பெருமாள் சங்க சக்கர நம்ம மாதிரி அவருக்கு தகுந்த மாதிரி பெருசா வரலாம். அது பெருசா வருது சங்கு, அதே மாதிரி சங்கு பெருசா வருது. சாந்தம் வில்லும் திசை வாழியல் எல்லா அதுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு சொல்றது, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பெருமாளை மங்களாசாதனம் எல்லாத்துக்கும். அப்ப ஜாம்பவான் அப்படியே இருந்தார் பேடி அடிச்சுட்டு திருப்பி மாதாரம் சுத்தி சுத்தி கருப்பப்ப இடம் கிடைக்கிறதோ காரில் எழுதுறது சுத்தி சுத்தி திருப்பி ஸ்வாத்திரம் பண்ணி தொத்தார் ஜாம்பவான் கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் வராது. எத்தனை அவதாரம் கழிச்சு திருமாதாரம் போய் இல்ல வாமனாவதாரம் வாமனாவதாரம் போய் அதுக்கப்புறம் ராம ராம ராம ராம மூணு ராமன்கள், பரசுராமன், ராமன், பலராமன், கிருஷ்ண அவதாரங்கள், கிருஷ்ண அவதாரம் வரைக்கும் இருக்கார். அப்போ அப்போ அவங்க சண்டை போற கிருஷ்ணனோட சரித்திரம் பார்க்கும். அப்போ கிருத்து அவதாரம்ல இருந்து அவன் பெருமான பிரதேசம் பண்ணார். அதான் ரொம்ப வயசான ஜாம்பவான் சொல்றவர்கள், ஜாம்பவாண்டவர் அப்பேற்பட்டவர். வாழிகளே தண்டும் வாழும் தண்டு கதை கத்தி எல்லாம் பெருமாள் சதமாக பெஞ்சுதாண்டே வந்து போயிலே போகுது. மேலே அண்டகட்டாகும் சீனிங் சொன்னவன் காது போடுது. அங்க போய் காது போட்ட உடனே ஓட்டி ஆயிடுவேன், ஓட்டி ஆயிடுச்சு. அண்டம் மோதையே முடி பாதமில்ல போயிட்டே இருக்கணும் திருவடி. அப்பன் மூலையே படையாத மாதிரி ஆயிடுச்சு அந்த ஜலம் போட்டது. அதால நமக்கு எங்க ஜலம் பிரம்மாவுக்கு வந்தது. சதுர்முகத மங்களாவிலேக தீர்த்ததாரைகி, தீர்த்தத்தாரே மங்களாசாரணம் பண்ணா திருவஞ்சம் பண்ணா வேத வைத்தியம் தேவை. வேத வாசனை அந்த திருவடியில வேலை சிதறி அகமேய வேத்தியா. அதனாலே பாவபாவத பிரதான குட்டியான சீதாமாதிரி கங்கையை நினைக்கிறோம். பெருமாள் கங்கையிலேயே வருது, கிருஷ்ணோ பதே பரமே மத்தேனோடு கலந்து வருது. பெருமாளுடைய இடது பாதத்தில் கங்கை உற்பத்தி ஆகிறார். தேவி மும்மணி கோயில் அனுபவிக்கிறார். ஆரணங்கள் தேட அயர்ந்திரகர் வந்ததைத்த காரணாயந்த கடல் வண்ணன் ஆரணார். இப்படி அன்று எடுத்த பாதங்களுவ, இப்படிக்கும் மிக்கு என்று எடுத்த பாதங்கள மெய்ப்படி கிரமமானது. அந்த மெய்ப்படி அந்த திருவேணிக்கு திருக்குறாதான் அந்த திருவடி கிடைக்குமாறு ஆழங்கள் தேட அவன்தான் தேவநாதனாக திருவேணி பத்து வந்திருக்கான். காரணாக என்று அவன் தான் ஜெகத்காரணன் சமுத்திரவரணன், அவன் தான் நாராயணன். மிக்கு என்று எடுத்த பாதங்கள அந்த தீர்த்தத்தில் திருவங்கம்மனை எவ்வளவு கொடுத்து வச்சாவன். அப்பேற்பட்ட திருவடி ஒளிய பெருமாளாச்சே திருக்குநாதர் தேவநாதனே சொல்றார். அப்படிப்பட்டவரும் தேசியம் அறிவிக்கிற போது ஜெகதீச ஸ்துதியில பக்த பிரிய புயசதா பரிவர்த்தமானே ஆழியழில் ஆழ்வார் அறிவிக்கிறார்கள். தேசியம் பார்த்தார் இந்த பகுதியில் பெரிய நட்சத்திர கூட்டம் ஆகாச இருக்கு, திருக்குநாதரா வளர்ந்துட்டே வர்றார். ஏ பக்த பிரியனே, பக்தர்கள் தான் வந்த அவதாரம் எல்லாமே. பக்த பிரியனே துவைததா, பக்தன் தான் மகாபலி. அவங்க எழுபத்தாறு இடங்கள் அவங்ககிட்ட ரொம்ப யஜ்யத்தாராதனம் விஷ்ணுவும் ஆராதனம் பண்ணாங்க. அவன் மூணாவது அடி வைக்க அது பாதாளத்தை அழைத்தது கூட அங்கே துவாரபாலகனா இருக்காராம் பகவான். மகாபலியுடைய அரண்மனையை கட்டி அவன் வாசல காத்திருக்கார். பக்த பிரிய துவைததா பரிவர்த்தமானே முக்த அவிதாரான விதத்தை அப்படியே வளர்ந்து போறாராம். கீழே பூமியிலே வரும்போது நட்சத்திர மண்டலம் வருது. அது பெருமாள் கீழத்துக்கு எப்படி இருக்கலாம், முத்துசர சாத்திரா மாதிரி இருக்கும் அந்த இடம் போறபோது. சவமூர்த்தி மாசீது அப்புறம் ஹராவளி பரமதோசனாகனு உடனே போறாரு. தரையில இருக்கும் அதுவும் தாண்டி போகுது உருவம். அப்ப இடுப்பு வரைக்கும் ஒரு நட்சத்திர கூட்டம் உத்தியானம் போட்ட மாதிரி இருக்கலாம். ஹராவளி பரமதோசனாகலாபகம் இன்னும் உடனே போறாரு. அது கீழத்துல முத்தி மாவட்ட சாத்திரமா இருக்கு அந்த நட்சத்திர கூட்டமே. அப்படி அப்படிப்பட்ட திருவடியாலே மூணு உலகை அளந்தவன். மூணு உலகத்தில் பெருமாளுடைய அடையாளம் இருக்கு. சங்கரக்க கதாபரன் அளவந்த அனுபவித்தபடி கதாபரன் சங்கர சாங்ககிழப்புகள் துவராங்கு அவ்வளவு அடையாளங்கள் இருக்கு திருவடிகளே. அதெல்லாம் படி உதவி படி என்ன ஆகுது, பெருமாள் தான் திருவடி சேர்ந்தது தான் எல்லா உலகமும். என்ன பண்றான், நெல் கோட்டை வந்தாலும் ஆற்று வந்தாலும் ஒரு மண்ணு வச்சு முந்திர பருகா வச்சிருப்பான். அதில் அவளுடைய இன்சிகளும் ஒரு அடையாளமும் இருக்கும். அதை போட்டு கட்டி வச்சிருவாரு. இது இவாளுக்கு தான் தெரியும். அரசாங்கத்தை சீலை வச்சு என்ன பண்றான், அரசாங்க சீலை வச்சு வச்சிருவான். அது மாதிரி பெருமாள் சர்வேஸ்வரர் எல்லாம் என்னுடைய உலகம்தான் லோகம் தான் காமிக்கிறதுக்காக திருவதி இயற்கையெல்லாம் படிக்கிறான், சீலை வச்சிருவான். தெரியும் தெரியும் சர்க்காங்கிட்ட அதான் தேசிய அனுபவிக்கிற அங்கனம் பண்ற அங்கனம் அப்படி அங்கனம் பண்ணவர் அஞ்சனா திரீசிதூ அங்கனம் பண்ற மை ஓடும் போது அது தொட்டு ஒத்துட முடியும். அஞ்சனா திரி அவனே விஷயம் அஞ்சன பண்ணான் முடியும். அஞ்சனன் அந்த மலையை அஞ்சனம் மெய் மலை இது மெய் மலை. அதான் சராசரன் சரணமன் லோகம் போது எனதான் சேதனங்கள் அச்சேதனங்கள் எல்லாமே சரண பங்கஜேன் அஞ்சல் திருக்குறதான் பண்ணான். நீ என்ன தெரிஞ்சுக்கிறா சத்ரம்மா தெளிவர் சேர்ந்தா எல்லாம் நான் தான் சொல்றது சொத்து போல் என்னைத்தான் அப்படி சீல் வைத்தாராம். தன்னுடைய திருவை தாமையுடைய அடையாள சின்னங்களாலே முத்திரை வைத்தான் பகவான். அப்படி அனுபவிக்கிறார் கிருஷ்ணா. அப்படி யாகத்துல மகாபலிய மயக்கிறான், பிரம்மச்சாரியா போறான் மயக்கிறான். லட்சுமி என்று சொன்னார், லட்சுமியே கொஞ்சம் ஒதுங்கியது, நான் பிரம்மச்சாரி வேஷம் போட போறேன். பிரம்மச்சாரி மகளையில் வந்து மாறு இருந்தா அவன் எப்படி அவனோட பிரம்மச்சாரி வேஷம் போட முடியும்? ரெண்டாவது உன் கடாக்கம் விழுந்து போயிடும் அவனுக்கு. நான் எப்படி அடக்கிறது? கிருஷ்ணாதினேன வதவும் மக்ஷத்தலாலயம் அதான் முடியாதுன்றாவும். நீ எப்படியாவது பண்ணிக்கொண்டு பிரம்மச்சாரி போன மாதிரி மான் தோழி சாஸ்திரம் மறைச்சி உபநேத்தை கொஞ்சம் ஓரம் கட்டாலே போ. அது இல்லை, மான் தோதால மறைச்சிருந்தார். திருநெடி பதாபிஜக்கிரமே மூணு அறி இறந்தார் அவங்ககிட்ட. வேதைக்கு சிறுவைகி அய்மய வேத்தியா வேத வேத்தியன் அப்படி இறந்தான். வாமனாவதாரத்தை அழகா வாமனன் அழகே அர்த்தம். அழகிய நம்பி வாமன நம்பி வருக வருக நம்மாவதார் கூப்பிடுற அந்த ரூபத்தோடு அவனுக்கு இருபத்தை அடங்கி அவனை மேல வளர்ந்து அந்த ஜலம் பிரம்மாவுக்கு பிராப்தமாகி அவர் திருமஞ்சனம் பண்ணி லோகத்துக்கும் பிராப்தமாயிருக்கு. அதுதான் பகீர தபத்னாலே சிவன் தன் தலையை தரித்தான். பவித்தமதி பஸ்பிரசு அந்த தீர்த்தம் எனக்கு கிடைக்காதானே பார்வதி கிராமத்தில் எழுதுறார். கங்கா தீர்த்தம் வசத்தி பெருமாள் தீர்த்தம் திருநகரத்திலே வருது. அவன் கோபத்தோடு எழுதி வரா, அந்த கோபத்தை அடைக்க என்ன அதை தாங்கின்றான். அவன் ஜடையில தெரிஞ்சிருந்தான். பரம வைஷ்ணம் முதல்ல சீபா தீர்த்தத்தை யாரு? இவன் கங்கா தேவியாக கங்கா தேவியாக அந்த தேவகண்டி தேவகங்கையை தெரிச்சான். சீபாத தீர்த்தம் அது பெருமாள் தேவடி நினைச்சாவான். அல்ல அவளை அடக்கத்துக்கு ஒரு பங்கு எங்கே வருது? பெருமாள் திருவிழா வருது. ஏன் நாம் தரித்து பாவனமாகணும், சுத்தமாகணும். பெருமாள் ஸ்ரீ திருமால் தீர்த்தத்துக்காரிலும் ஆச்சாரியார சீமா தீர்த்தத்துக்கு இன்னும் தீர்த்தங்கள் இவையே வந்து தீர்த்தி குரு வந்து தீர்த்தாணி தீர்த்தன்னு பேர் பெரியவார்களாம் பதவி காலத்துக்கு. அப்படிப்பட்ட தீர்த்தத்தை பதவி சீமா தீர்த்தத்தை வாங்கின்றவன். அதனால இன்னைக்கு தீர்த்தத்தை திருமால் தீர்த்தத்தை உடனே காட்டுறோம், அப்புறம் ஒத்திக்கிறோம் தலையில. சீமா தீர்த்து தலையில இருக்க முதல்ல சிவன் காட்டின வழி பெருமாவுடைய கங்கை தீர்த்த பட்டதுனால சிவனானாம். சிவன் சுத்தம் மங்களமானவன். அசிவனானவன் சிவனானாம். பெருமாவுடைய கங்கா தீர்த்தத்தினால இவ்வளவு பவித்திரமான நம்ம எல்லாம் தொட்டாலே போலன்னு பஸ்பூர்னு வாரதி ராமாயணம் சொல்றார். அப்படி கங்கா தீர்த்தத்தை கொண்டு வந்து திருவிழா மாவட்டம் லோகத்துக்கு அங்கனம் பண்ணார். இந்த ரூபத்தை பார்க்கணும் அழகு பார்க்க நினைச்சார் தயாதேவி. அது சொன்னார். அதனால அந்த சோகத்தை அனுபவிக்கிறோம். பிரசக்த மதுனாக விழிப்பிடையிலேயே சபரியோதகி சமஸ்தகந்தினா தயே அசேஷம் அசேஷதிரி அஞ்சனாத்தீசிது சராச்சரம் சரண பங்கையே அங்கிதம் சொல்லி உபநியாசம் முடிகிறது. திருக்குறள் தியானத்தோடு மங்கள உலகம் பிரார்த்தனை கவிதா கீரும் கல்யாணம் விசாரணை வேதாந்த குருவே மகான்.